அண்ணே வணக்கண்ணே, அங்கே ஒரு 100 மரம் சாஞ்சிருக்குண்ணா. மரம் வந்து வேரோடையும் சாஞ்சிருக்கு. வேரோட சாஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, வேர் அடிப்பாகத்தில் உடைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். உடைஞ்சிருக்கு. சாய்தல்ன்றது வேற, உடைஞ்சிருக்கிறது வேற. உடைஞ்சதை ஒட்ட முடியாது. இது வேப்ப மரம் கிடையாது. வெட்டி கழிச்சு விட்டால் திரும்ப வர்றதுக்கு தூக்கி நிறுத்தினா தென்னை மரம். அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரு 100 மரம் உடஞ்சி இருக்குன்னா, உடஞ்சி ப்ளஸ் சாஞ்சி இருக்குன்னா, அதில் ஒரு 15 மரம் திரும்ப நடக்கூடிய மரங்களாக இருக்கும் 100-ல். அப்படி அந்த 15 நட்டாலும் திரும்ப அதை காய் பிடிக்கும் திறனோடு அந்த 15 மரமும் உயிர்ப்பிக்க, அந்த 15 மரம் திரும்ப உயிர்ப்பிக்கணும். அந்த 15 மரத்தில் திரும்ப காய் பிடிக்கும் திறனோடு வருமானது கேள்விக்குறியும். அங்கே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. ஏற்கனவே நான் வேரோட ஜேசிபி அடித்து ஒரு இடத்துல நல்ல மாதிரியாக இருக்கக்கூடிய மரங்கள் மற்ற இடங்களுக்கு மாற்றும் பொழுது, இங்கிருந்து காய் பிடிக்க திறன் உள்ள மரங்கள் அங்கே மாற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா காய் பிடிக்கும் திறனை வந்து கண்டிப்பாக இழக்குது. இதை ஓரளவுக்கு மட்டும் காய் பிடிக்கும் திறனோடு இருக்குன்னு இதை நான் பார்த்துருக்கேன் நேரடியாக. ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இது சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுதுன்னு. ஒரு சில மரங்கள் வேணால் காய்க்கலாம், உயிரோடு இருக்கலாம்னு. நன்றிண்ணே.